శ్రీమన్నూతన రంగనారతిరాడబ్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారతిరాత్ సంప్రాప్త తుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతర సుధా లక్ష్యాత్మ యోగాంక్షితం శ్రీమన్నూతన వాగదీశయం భక్త్యాశ్రయామో గురుం నభ్య వాగీశ యోగీంద్ర అయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్ర హర్యం భజామ స్వాత్మ సంపదం యస్య వాగ్వృద్ధి పర్యంత ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత కురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. సభాయై నమః. తెలియాత మరణిలంగల్ తెలిగின்றோமே அப்படின்ற இந்த தலைப்புல நாம் இன்று ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய பெருமையை பார்க்க இருக்கிறோம். பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய அப்படின்னு இவருடைய பெருமையை பற்றி சுவாமி ஆளவந்தாரும் மிகச்சிறப்பாக தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்தில் அருளி செய்திருக்கிறார். சுவாமி தேசிகனும் அதிகார சங்கிரக பாசுரங்கள்ல வரும்பொழுது கிரமமாக ஆச்சாரியர்களுடைய பெருமைகளை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஆரணநூல் வழி செவ்வை அப்படின்னு பகவத் பாஷ்யகாரருடைய பெருமையும் நீளவந்தின்று விதிவகையால் அப்படின்னு ஆளவந்தாருடைய பெருமையும் பேசி முடித்த பிறகு அவர்களையெல்லாம் ஸ்தோத்திரம் செய்து நம் சம்பிரதாயத்திலே ஆழ்வாருக்கு பிறகு முதல் ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய நாதமுனிகளை ஸ்தோத்திரம் செய்கிறார். அதில் சொல்லும் பொழுது காலம் வலம் புரிய நனற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறை என்னிசை தந்த வள்ளன் மூடும் தவணறி மூட்டிய நாதமுனி கழலே நாளும் தொழுதெழுவோம் நமக்கார் நிகர் நானிலத்தே. காலம் வலம் புரிய நனர் காதலடியவர்க்கு இங்க காலம் அப்படின்னா காலக வாத்தியம் அப்படின்னு அர்த்தம். இங்க காலகம் அப்படின்ற ஒரு வாத்தியம், வலம்புரி அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கம், இது ரெண்டும் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. நல்ல சிறந்த குரு பக்தி ஆச்சாரிய பக்தி உடையவர்கள் இரண்டு பேர் இங்கே போற்றப்படுகிறார்கள். நாதமுனிகளுடைய சரித்திரத்தில் மிக முக்கியமாக தெரிவிக்கப்படக்கூடியவர்கள் இருவர், கீழையகத்தாழ்வான் மேலையகத்தாழ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு சிஷ்யர்கள். காலம் வலம் புரிய நனர் காதலடியவர்க்கு காலக வாத்தியம், வலம்புரி சங்கம், இதுல நற்காதல் சிறந்த ஆச்சாரிய பக்தி உடையவர்களாக இருக்கக்கூடிய அடியவர்கள், அடியவர்க்கு அதாவது கீழையகத்தாழ்வான் மேலையகத்தாழ்வான் அப்படின்னு சொல்லக்கூடியதான இரண்டு சிஷ்யர்களுக்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல். இந்த தாள வித்யை அப்படின்னு சொல்லக்கூடிய காந்தர்வ வேத விஷயமான ஒரு வித்யையை விளக்கி, அதாவது அவர்களுக்கு உபதேசித்து தமிழ் மறை தந்த வள்ளல், தமிழ் வேதமாகிய திவ்ய பிரபந்தங்கள் பூர்த்தியாக இன்னிசை தந்த வள்ளல், இனிமையான தேவ கானத்தில் உபதேசித்து மகோபகாரம் பண்ணதாக இருக்கக்கூடிய மூலும் தவ நெறி மூட்டிய முமுட்சுக்களாலே வெகு விரைவாக கைகொள்ளப்படுகின்றதாக இருக்கக்கூடிய யோக மார்க்கத்தை உலோகத்திற்கு நன்றாக பரப்பியவராக இருக்கக்கூடிய நாதமுனிகளே, நாதமுனிகளுடைய திருவடிகளை நாளும் தொழுதெழுவோம், தினந்தோறும் சேவிப்போம். இப்படி பண்ண என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு கேட்டால், நமக்கார் நிகர் நானிலத்தே, நானிலத்து இந்த பூமியில நமக்கு நிகர் ஆர், நமக்கு சமமானவர் யார் இருக்கிறார், ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறோம். இப்போ நாதமுனிகள் லோகத்துக்கு பண்ண பரோபகாரமானது இந்த இடத்துல சொல்லப்படுறது. சுவாமி தேசிகனுடைய சைலி, சுவாமி தேசிகன் ஆச்சாரியர்களை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அவர்கள் செய்த பரோபகாரத்தை பெருமையாக கொண்டாடுவார். இதுல காலம் வளம் புரி என்ன, காலகம் வளம் புரி, இதெல்லாம் எப்படி ராஜாவினுடைய ஒரு வெற்றிக்கு சூச்சகங்களாக இருக்கின்றனவோ, அப்படி நாதமுனிகளுடைய கல்யாண குணங்களுக்கு பிரகாசகர்களாக, அதாவது நாதமுனிகளுடைய பெருமைகளை லோகத்திலே பரப்பியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மேலையகத்தாழ்வான் கீழையகத்தாழ்வான் என்ற இரண்டு சிஷ்யர்கள். குரும் பிரகாஷையே தீமான் என்கின்ற வாக்கியத்திற்கு ஏற்றாப்போல இந்த இரண்டு சிஷ்யர்களும் குருவினுடைய பெருமைகளை, அவர் அருளி செய்த உபதேசபூர்வகமான காந்தர்வ வித்யையின் மூலமாக அவருடைய பெருமையை லோகத்திலே பரப்பினார்கள். காலம் அப்படின்னா சக்கரம்னு ஒரு அர்த்தம், அமரம், சக்கரம், திகிரி, வட்டம், காலம், சுதர்சனம், இதெல்லாம் சக்கரத்தினுடைய பரியாய பதங்கள். இது நிகண்டு வியாக்கியானம். இந்த பட்சத்தில் பார்க்கும்பொழுது எம்பெருமானுக்கு எப்படி காலம் வளம் புரி என்ன, சங்கு சக்கரங்கள் எப்படி அசாதாரண சின்னங்களாக இருக்கின்றனவோ, என்ன வீரநாராயணபுரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய மன்னார் என்று சொல்லக்கூடியதான திருநாமமுடைய எம்பெருமான் தான் நாதமுனியினுடைய பெருமாள். அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் செய்தே இவருடைய கிரந்தங்களை எல்லாவற்றையும் அருளி செய்திருக்கிறார். அந்த பெருமாளுக்கு எப்படி சங்கு சக்கரங்கள் அசாதாரண சின்னங்களாக இருக்கின்றனவோ, அப்படியே நாதமுனிகளுக்கு அசாதாரண சின்னங்களாக நற்காதல் அடியவர்க்கு இந்த மேலையகத்தாழ்வான் கீழையகத்தாழ்வான் என்று சொல்லக்கூடியதான இவர்கள் விளங்குகிறார்கள். அடியவர்க்கு அற்புதமான ஒரு ராமாயண வாக்கியம் இங்க இருக்கு, அக்ரஹீதாம் தத பாதௌ முனிவேஷௌ குஷீலவௌ அப்படின்னு. திருவடிகளை ஆசிரியித்த குஷீலவர்களைப் போல, அதாவது எம்பெருமான் திருவடிகளை ஆசிரியித்த குஷீலவர்களைப் போல நாதமுனிகளுடைய திருவடிகளை ஆசிரியித்தவர்கள் யாரு, இந்த மேலையகத்தாழ்வான் கிழையகத்தாழ்வான் என்ற இரண்டு சிஷ்யர்கள். மூணும் தவணறி மூட்டிய அப்படின்றது அடுத்த விசேஷம், இது இன்னிசை தந்த வள்ளல் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டது இவர்களுடைய சரித்திரம். யோகாபியாசத்தை உலகிலே பரப்பியவர், லோகே அவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய நாதமுனியே யமினாம்பராய அப்படின்னு சொல்லப்பட்டபடி ஸ்தோத்திரத்தன ஸ்லோகம் இது. அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டபடி யோகாபியாசத்தை லோகத்திலே நன்றாக பரப்பியவர், முமுட்சுக்கள் மிக விரைவாக மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசையினால லோகத்துல யோகாபியாசத்தை, யோக ரகசியத்தை வெளியிலே தெரிவித்தார். நாதமுனியே அத்திர பரத்திர சாப்பி நித்தியம் எதிய சரணம் சரணம் மதியம் அப்படின்னு சொன்னார். உபாய தசையிலையும் பிராபிய தசையிலையும் உத்தேசியத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தத்துல மூலும் தவநெறி மூட்டிய அப்படின்னு சொல்லப்படும். இங்க நானிலம் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. நானிலம் அப்படின்னா இந்த நிலத்தை ஐந்தாக பிரித்திருக்கிறார்கள். அதுல மருதம், குறிஞ்சி, நெய்தல், முல்லை என்று சொல்லக்கூடியதான நான்கு வகையாக பிரிக்கப்பட்ட பூமி தான் இந்த இடத்துல நானிலம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப பாலை அப்படின்ற ஐந்தாவது பூமியை இங்க சொல்லல. அது வந்து பாலை என்னும் சொல்ல என்ற சொல்லானது மருகாந்தாரம். மருகாந்தாரம்னா மனிதர்கள் செல்ல முடியாத, சஞ்சரிக்க முடியாத ஒரு இடமாக இருக்கின்றபடியினால அது இங்கு சொல்லப்படாமல் மருதம், குறிஞ்சி, நெய்தல், முல்லை என்கின்ற நான்கு பூமி இந்த இடத்துல நானிலம் அப்படின்னு சொல்லப்படும். சிந்தியோம் இனி தீவினையேன்னு சொன்னார் முன்னாடி, படியோம் இனி அல்வழக்கேன்னு சொன்னார், இப்பொழுது தொழுதெழுவோம் அப்படின்னு சொல்றார். அப்படி இந்த பாசுரத்தின் மூலமாக நாதமுனிகளுடைய பெருமையானது இங்கே பறக்க பேசப்படுகிறது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.